தான் என்னை முன் படைத்தான். தான் என்னை முன் படைத்தான், தான் என்னை முன் படைத்தான். அதறிந்துதன் பொன்னடிக்கே தானெனை முன் படைத்தான், அதறிந்துதன் பொன்னடிக்கே தான் என்னை முன் படைத்தான், அதறிந்துதன் பொன்னடிக்கே. நானென பாடலந்தோ, நானென பாடலந்தோ, நாயினேரை பொருட்படுத்து வானனை வந்ததீர்குள்ள மத்தையானை அருள் புரிந்து வானனை வந்ததீர்குள்ள மத்தையானை அருள் புரிந்து வேறு செய்தான், ஊனுயிர் வேறு செய்தான், ஊனுயிர் வேறு செய்தான். நொடித்தான் மலை உத்தமனே, ஊனுயிர் வேறு ஊனுயிர் வேறு செய்தான். நொடித்தான் மலை உத்தமனே, நொடித்தான் மலையை கூடிதோறும் முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையை. சூழிசையின் கரும்பின் சுவை நாவல ஊரன் சொன்ன, ஏழிசையின் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும், ஏழிசையின் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும், ஏழிசையின் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும். ஆழி கடல் அறையா, ஆழி கடல் அறையா, ஆழி கடல் அறையா, அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே ஆழி கடல்லறையா, அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே. திருச்சிற்றம்பலம்.